అజ్ఞాత నిర్గమమనాగమ వేదినం మాం అంధం నకించిదవలంబ నమష్ణువానం ఏతావతీం గమయతుః పదవీం దయాళోః శేషాధ్వలేశ నయనే కయిబాతి భారః. శ్రీ వరదరాజ పంచాశత్తు 34వ పద్యం. ரொம்ப அற்புதமான பద్యம். நித்யமே இதை மட்டும் அனுசந்தானம் பண்ணலாம். 33வது பத்தியத்துல பார்க்கச்சு அந்த பிரவிஷ்ய பகவன் அகிலஸ்த ஜந்தோகோன்ற பத்தியத்து மூலமா எம்பெருமானுடைய தயைதான் என்னை அவனிடம் கொண்டு சேர்த்தது. அவனை விட்டு மிக தூரம் விலகியிருந்த என்னை அவன் தயை மட்டும் ஒரு இடையீடாக இல்லையேயாகில் நான் அவனை விட்டு இன்றளவும் பிரிந்திருந்திருப்பேன். எம்பெருமானே, அப்படிப்பட்ட நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் என்பதற்கு காரணம் உன்னோட தயையை தான் அழகா சாதிச்சார். இப்ப அந்த தயை என்ன பண்ணித்துன்றது ரொம்ப அழகா சாதிக்கிறார். தான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், என்ன நீ வந்து இப்படி நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கன்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். கற்பனை பண்ணிக்கணும், காட்டுல ஒருத்தன் வழி தவறி போயிட்டான். எப்படி போறதுன்னு தெரியல. சரி, பின்னாடிதான் போகலாம், வந்த வழியே போயிடலாம்னா வந்த வழியும் தெரியல, எப்படி போகணுமோ அந்த வழியும் தெரியல. அதற்கு மேல ராத்திரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், கண்ணும் தெரியல, குருடனா போயிட்டான், இல்ல ஒன்னும் தெரியல. சரி, ஒன்னும் தெரியல, எதையாவது பிடிச்சுண்டு போயிடலாம்னா பிடிச்சிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அது மாதிரி வந்த வழியும் தெரியல, போறதுக்கு உண்டான வழியும் தெரியல, கண்ணும் தெரியல, பிடிச்சுக்கிறது சப்போர்ட்டும் இல்லை. இப்படி இருந்த என்னைன்னு தன்னை சாதிச்சுக்கிறார். அப்படிப்பட்ட என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க, எவ்வளவு தூரம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கண்ணுன்றது தெரியல அறிவு, ஞானம். ஒரு ஞானத்தை கொடுத்த, அந்த ஞானத்தை மூலமா ஒரு சப்போர்ட் ஆச்சாரன் அடைஞ்சேன், ஆச்சாரன் அடைஞ்சு போறதுக்கு உண்டான வழி என்னன்னு தெரிஞ்சின்ற பிரபத்தியை பண்ண உன் திருவடியை வந்து சேர்ந்திருக்கிறேன்னு தாத்பரியம். அந்த பிரபத்தின்ற உபாயத்தை அனுஷ்டானம் பண்ண உடனேவே சஞ்சித கர்மாவெல்லாம் போயிடுது, பிராரத்த கர்மாவும் இந்த ஜென்மாவுக்கு என்ன தவிர அவ்வளவுதான் இருக்கு. அப்ப நியஸ்த பரணா நான் இருக்கேன்னு சொன்னா கூட ஆக்சுவலா பரமே இல்லை. இவ்வளவு தூரம் நீ ஞாயிற்று வந்தியே, அதுதான் பெரிய சுமை. இனிமேல் உத்தரக்ஷணம் இந்த பிரபத்தி பண்ண அப்புறமா அந்த தேகாவசானம் இருக்கிற வரைக்கும் ஒரு சுமை இருக்கே, இது சுமையா என்ன, இது பெரும் சுமையா என்ன, இவ்வளவு தூரம் என்னை காப்பாத்தி கொண்டு வந்திருக்க, இதுக்கு மேலையும் நீ பாத்துக்காம போயிடுவியான்னு அழகா ஒரு அற்புதமான ஒரு பத்தியம் அது. இது வந்து உனக்கு பெரிய, இந்த கொஞ்சோண்டு வழி ஆசிண்டு போறது உனக்கு ஒரு சுமையான்ற மாதிரி, பெருஞ்சுமையான்னு கேட்கற மாதிரி ஒரு பத்தியம். இல்ல ஒரு விஷயம் நம்ம மனசுல வாங்கிக்கணும்னு தோன்றது, எம்பெருமானோட கிருப்பையே எல்லாத்தையும் பண்றதுன்னு சொல்லிட்டா அப்புறமா நம்மளோட பிரயாசம் தேவையா வேண்டாமான்ற கேள்வி எழும். சுவாமியினுடைய பந்தா, சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயத்தில் நம்முடைய பிரயாசமான தேவை. அஹம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண ஃபலம் ததா நாமம ஸ்ரீபதே ரேவே தியாத்மானம் நிக்ஷிபேத் புதஹான்னு சாதிச்சிருக்கார். ஆனால் நான் பிரபத்தி பண்ணிட்டேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வபஷம் ஸ்வபரத்வே நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி மாம் ஸ்வயம்னு அத்தனை வாட்டி அந்த ஸ்வபதத்தை போட்டிருக்கார். அவனே எனக்கு அந்த புத்தியை கொடுத்து, அவனே தன்னுடைய சேஷனான என்னை அவனே பரநியாசம் செய்து வைத்தான்ற பாவம் வேணும். அதை தான் இங்க நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கணும். தவிர நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், எம்பெருமானோட கருணையை நம்மளுக்கு கொண்டு போயிடும்னு அர்த்தம் இல்லை. ஒரு வச்சனம் உண்டு, சுபாஷிதம் உண்டு சமஸ்கிருதத்துல, நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத்து எம் து ரக்ஷிதம் மிச்சந்தி புத்தியா சம் விபஜந்தி தம்னு அர்த்தம். அந்த சுபாஷிதம் லௌகிகமான சுபாஷிதம். அது என்ன சொல்றதுன்னு கேட்டா, தேவதைகள் ஒரு மனுஷனை ரட்சிக்கணும்னு நினைச்சா கொம்பு கொண்டு வந்து பின்னாடி அவனை திருத்தாது, அடிச்சு கடிச்சு திருத்தாது, அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும்னு ஒரு லௌகிகமான சுபாஷிதம் உண்டு. அதே தான் சம்பிரதாயத்திலும் அந்த புத்தியை கொடுக்கறான், ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்துறான். அதுக்கு தான் சுவாமி வந்து அனைத்துக்கும் மூல காரணம் எம்பெருமானோட கிருப்பான்னு சாதிச்சார். ஆக மொத்தம் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுன்றது தேசிக சம்பிரதாயம். அது அழகா சுவாமி இங்க அந்த பாவத்தை இங்க வெளிப்படுத்தியிருக்கார். எல்லாம் செய்தது எம்பெருமானோட கிருப்பைன்னு. இப்ப ஸ்லோகத்தினுடைய அன்பயத்தையும் அர்த்தத்தையும் பார்ப்போம். அஜ்ஞான நிர்கமம், அஜ்ஞாத நிர்கமம், நிர்கமகன எக்ஸிட், வெளியே செல்லும் வழி. ஞாத நிர்கமகன்னு சொன்னா எவனுக்கு வெளியே செல்லும் வழி தெரியுமோ அவன், அஜ்ஞாத நிர்கமகன்னு சொன்னா வெளியே போகும் வழியே தெரியாதவன். அப்ப அஜ்ஞாத நிர்கமம்ன்றது மாம்க்கு விசேஷம், விசேஷனம். எண்ணெயின்னு சொல்லப்படுறார், எப்படிப்பட்ட எண்ணெயின்னு கேட்டா வெளியே செல்ல வழி தெரியாத எண்ணெய். இந்த சம்சார சாகத்திலிருந்து பக்தியோகம் போன்ற விஷயங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு ஞானமில்லை, சக்தி இல்லைன்னு வச்சுக்கலாம். சரி, வந்த வழிதான் தெரியுமா, திரும்பி போயிடலாமு கேட்டா அநாகம வேதினம், வேதி வேதினா அறிந்தவன். ஆகம வேதின்னு சொன்ன அந்த இடத்துல வந்த வழியை, என்ட்ரன்ஸ், அதை அறிந்தவன் அர்த்தம். அநாகம வேதின்னு சொன்னா வந்த வழியை அறியாதவன், உணராதவன். அநாகம வேதினம் அப்படின்றது அதனுடைய தித்யாபக்தி ஏகவச்சனம், இதுவும் மாம்க்கு விசேஷனம். எப்படி அஜ்ஞாத நிர்கமமும் இரண்டாவது பக்தி ஏகவச்சனம். சரி, ஞானம் ஈஷதளவு இருக்கான்னு கேட்டா அந்தம்னே போட்டுட்டார். அந்தம்னா குருடன், லௌகிகமா சொன்னா பார்க்கிறது, பார்க்க தெரியாதவன், கண்ணு தெரியாதவன். சாஸ்திரியமா சொன்னா ஞானம் இல்லாதன்னு அர்த்தமா இருக்கு. ஈஷதளவு கூட ஞானம் இல்லைன்னு அர்த்தம். சரி, ஞானம் இல்லாட்டி கூட பற்று இருந்தா கூட, கண்ணு இல்லாட்டி கூட, பிடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா அதை பிடிச்சிட்டே இப்ப மாடிப்படி ஏறணும்னு சொன்னா, அந்த எயில் சொல்ற மாதிரி அந்த ஒரு அந்த பிடி இது இருந்தா மேல பிடிச்சு ஏறலாமே சொன்னா, கிஞ்சித்து அவலம்பனம் ந அஷ்ணுவானம்னு போட்டுனர். கிஞ்சித்துன்னு சிறிதளவு கூட, அவலம்பனம்னா ஒரு பற்று. 31வது பத்தியத்துல சொல்லச்சே தத்பக்தி போதம் அவலம்பிதம்னு சொன்னார். அங்க அது சப்போர்ட் அல்லது எடுத்துக்கொள்வதற்கு, இங்கேயும் பற்றுவதற்கு. ந அஷ்ணுவானம், அஷ்ணுவானகன்னு சொன்னா ரெண்டாவது பத்தியத்துல பார்த்தோம், தஸ்யைவதே ஸ்துதிஷு சாகசம் அஷ்ணுவானஹ, ஒரு தைரியத்தை மேற்கொண்டவனாய் அர்த்தம். இங்க ந அஷ்ணுவானம்னா பெறாதவனாய், மேற்கொள்ளாதவனாய்னு தாத்பரியமா இருக்கு. இதுவும் தித்யா பக்தி ஏகவச்சனம். அப்படிப்பட்ட மாம் அடியேனை, அதாவது வெளியேறும் வழி தெரியாதவனை, வந்த வழியும் உணராதவனை, ஒரு பற்றும் அற்ற ஒரு ஒரு பார்வை இல்லாதவனான என்னை, ஏதாவதியும் பதவியும் கமயித்துகுன்னு சகிச்சார். ஏதாவதியும் பதவியும், பதவீம்னா வழி, பதவியும் அதவீயசையும் விமுக்தேகன்னு அங்கே பார்த்தோம். பதவீனா வழின்னு அர்த்தம் உண்டு, பதவின்னு அர்த்தம் உண்டு. பதவீம்னா ரெண்டாவது பக்தி ஏகவச்சனம். வழியை ஏதாவதியும் விசேஷனம் போட்டுண்டார். ஏதாவான் அஸ்ய மகிமான்னு கேட்டிருக்கோம், புல்லிங்கமா இருந்தா ஏதாவான், ஸ்ரீலிங்கமா இருந்தா ஏதாவதி. இப்ப பதவிங்கு விசேஷனமாக்குறதுனால ஏதாவதியும் பதவியும், இவ்வளவு தூரமான வழியை, கமயித்துகுன்னு சொன்னா நடத்தியவனுடைய அர்த்தம். கமயிதா கமயித்துகு, கந்தானா செல்பவன், கமயிதானா வழி நடத்துபவன். கமயித்துகுன்னு சொல்லிச்சு சஷ்டி பக்தி ஏகவச்சனம். கமயித்துகு தயாலோகன்னு பதம் போட்டுண்டார், தயாவானான உனக்குன்னு அர்த்தம். இங்கேயும் நடத்தியவனுக்கு, நடத்தியவனாக உனக்கு, கருணைமிக்க உனக்கு, சேஷ அத்வல அத்வ ஏ லேஷ நயனே, சேஷன ரிமைனிங் அர்த்தம், பாக்கி இருக்கக்கூடிய, அத்வ அத்வன வழி, அத்வ லேஷனா மிகச்சிறு வழி, ரொம்ப சிறிய வழிதான் பாக்கி இருக்கு. ஏன்னா எல்லா கர்மாவும் முடிஞ்சு போச்சு தேகாவசனத்துல. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண பெருமாள்கிட்ட நிஷித்த காமிரகிதம்னு கேட்கறோம் இல்லையா, அதை கேட்கிற மாதிரி. நயனே, நயனம்னா கண்ணுக்கும் நயனம்னு பேருண்டு, இன்னொன்னு நடத்தி செல்லுதல், கொண்டு செல்லுதலுக்கும் நயனம் தான், த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் கேரியிங். அப்ப நயனேன நடத்துவதில் சப்தமி பக்தி ஏகவச்சனம். அதிபாரக க இவன்னு கேள்வி கேட்கிறார். அதிபாரகன பெரும் சுமை இருக்கா என்ன, என்னதான் இருக்கு சுமை, ஒரு சுமையும் இல்லையே என்ன, எனக்கு அறிவில்லாத எனக்கு அறிவு கொடுத்து ஒரு ஆச்சாரம் அடைய வச்சு அவன் மூலமா ஒரு அந்த ஆச்சாரம் மூலமா உபாயத்தை மேற்கொண்டு உன் அருகில எனக்கு கொண்டு வந்தாச்சு, இனி எஞ்சிய பொழுது வந்து அதை நல்லபடியா நடத்துறதுக்கு உனக்கு ஒரு பெருஞ்சுமையா என்ன, கண்டிப்பா நடத்துவேன்னு ஒரு மகாவிஸ்வாசம். நமக்கு பிரபத்தி உத்தர காலத்துல எந்த ஒரு சம்சயம் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி அனுசந்தானம் பண்றது பெரியவா வழக்கமா வச்சிருந்திருக்கா, நம்மளும் அதை அனுசந்தானம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு பத்தியம் இது. அன்வைத்த பார்த்தோம்னா அஜ்ஞாத நிர்கமம், அநாகம வேதினம், கிஞ்சித் அவலம்பனம் ந அஷ்ணுவானம், அந்தம் மாம், ஏதாவதீம் பதவீம் கமயித்துஹு தயாலோஹோ, சேஷாத்வாலேஷ நயனே, அதிபாரஹ க இவ. அஜ்ஞாத நிர்கமம், வெளியேறும் வழியை தெரியாதவனை, அநாகம வேதினம், வந்த வழியையும் உணராதவனை, கிஞ்சித் அவலம்பனம் ந அஷ்ணுவானம், அந்தம், குருடனாக இருக்கக்கூடிய என்னை, ஒரு பற்றுக்கு ஒரு பற்றுவதற்கு எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாதவனை பெறாதவனை மாம் அடியேனை ஏதாவதீம் பதவியும் கமயத்துகு இவ்வளவு தூரம் வழிநடத்து கொண்டு வந்த உனக்கு தயாலோகோ தயாவான் எம்பெருமானே தயாமூர்த்தியே உனக்கு தயாவானன உனக்கு சேஷ அத்வலேஷ நயனே எஞ்சியிருக்கக்கூடிய மிகச்சிறு வழியை நடத்துவதில் அதிபாரக கஹ இவ பெருஞ்சுமை என்னதான் இருக்கு ஒரு ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு தாத்பரியம். இதான் 34வது பத்தியத்துடைய அர்த்தமாகுது.